ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்தரிதராணி திருணாயமேனே அஸ்மத் குரோத் பகவதோஸ்ய தேஹிக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யனஃ குலபதேர்வகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம்சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாந்திரேணு பரகால இதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் மிக்க இறைநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்கநெறியும் தடையாகித்தொக்கியலும் உழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்வோன் யாழ்நிசைவேதத்தியல் சிவபதியான பகவான் திரிவேங்கடமுடியானுடைய அவதார உற்சவம் இன்று அப்பேற்பட்ட அற்புதமான உற்சவம் நவராத்திரி பிரம்மோற்சவத்திலே இன்று 9ஆம் நாள் கார்த்தால பகவான் பல்லக்கிலே எள்ளி 4 மாடவீதி அதுக்கப்புறம் திருப்பியும் அங்கேந்து பிரதட்சிணமாக ஸ்ரீவாரி புஷ்கரணியில எழுவேர் அங்கு திருமஞ்சனமாய் அதுக்கப்புறம் சக்கரஸ்நானம் ஆகும் சக்கரத்தாழ்வார்க்கு தீர்த்தவாரி அப்பேற்பட்ட அற்புதமான உற்சவம் திரிவேங்கடமுடியானுடைய அவதார உற்சவம் புரட்டாசி மாதத்திலே அன்றே என்னைக்கு பகவானுடைய சக்கரஸ்நானமும் தீர்த்த தினுபூத்தி அன்னைக்கே சுவாமி வேதாந்த தேசிகருடைய அவதாரமும் சாட்சாத் திரிவேங்கடமுடியான் திரிவேங்கடமுடியானுடைய மணி உடைய அவதாரம் அவருக்கும் அன்றே புரட்டாசி சிரவணம் ஆச்சரியமான அவதார உற்சவம் எல்லா திவ்ய தேசத்திலையும் கொண்டாடுவார் அதே போல சுவாமி தேசிகனுடைய சிஷ்யரான ஸ்ரீ பிரம்மதந்திர பரகால சுவாமி முதல் பரகால சுவாமி அவருக்கும் அதே நாள் சுவாமி ஆச்சாரியன் போலவே அதே புரட்டாசி சிரவணமே திருநக்ஷத்திரம் அதனாலதான் இன்றும் அவதார சுவாமி தேசிகனுடைய அவதார ஸ்தலத்திலே தூப்புல்ல தீபப்பிரகாசருடைய மங்களாசாசனம் ஆன பிறகு சுவாமி தேசிகன் முதல்ல பரகால மடத்துக்கு எள்ளி அங்க பிரதமசிஷ்யரான நயனாரிய வரதாச்சார் குமார வரதாச்சார் சுவாமிக்கும் தன்னுடைய சிஷ்யர் அன்னிக்கே திருநக்ஷத்திரம் ஆகி இருக்கிற அப்பேற்பட்ட ஸ்ரீ பிரம்மதந்திர பரகால சுவாமிக்கும் மரியாதை பண்ணி அவாளும் ரெண்டு பேரும் சுவாமி தேசிகனை மங்களாசாசனம் பண்ண பிறகு சுவாமி தேசிகன் அங்கிருந்து தேப்பெருமாள் உடைய மங்களாசாசனத்துக்கு எழுவர் அப்பேற்பட்ட ஆச்சரியமான உற்சவம் அதிலே இன்று நம் உலகமுண்ட பெருவாயா பாசுரம் அனுபவிச்சுண்டு வந்துருக்கோம் அதிலே இன்று 7ஆம் பாசுரம் முதல் 2 பாசுரத்தில் சுவாமி நம்மாழ்வார் எப்படியாவது பகவான்கிட்ட சேரணும் அப்படின்னு கேட்கும்பொழுது பகவான் ஏதாவது உபாயம் பண்ணணுமே உபாயமே பண்ணாம எப்படி திருவடியில் சேர்த்துக் கொள்றது அப்படின்னு கேட்கிறேன் அதுக்கு நம்மாழ்வார் எப்படி நீர் என்னுடைய ஹிருதயத்திலே வந்தேர் நீரே உபாயம் நீரே உபேயம் அப்படின்னு எல்லா ஞானம் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு நீரே கத்தின்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சின்ற எனக்கு அப்ப நான் என்ன உபாயம் பண்ணேன்னு எனக்கு இப்பேற்பட்ட பாக்கியத்தை நீர் கொடுத்தேர் அதே போலவே எனக்கு திருவடியில சேர்த்துக்களுக்கும் எதுக்கு மறுபடியும் உபாயம் கேட்கிறார் அதே கருணையோட எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியதுதானே அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் பெருமாள் கேட்கிறார் சரி வைகுண்டத்தில் வந்து அடையிறது பிராப்பியமா இல்ல திருவேங்கடமலையா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆழ்வார் திருவேங்கடமலையிலே தான் என்ன அப்பேற்பட்ட நித்தியசூரிகள் கூட இங்கே வந்துதானே பகவான் கிட்ட கைங்கரியம் பண்றார்கள் இங்கே இருக்கிற இப்பேற்பட்ட லீலைகள் சௌலபியத்தை அங்க பார்க்க முடியாது திருமலையில்தான் பிராப்பியம் அப்படின்னு அங்க மங்களாசாசனம் பண்றே ஆனாலும் பகவானுக்கு உபாயம் பண்ணிதானே ஆகணும் அவர் யாருன்னா லோகத்துக்கு சர்வஸ்வாமி வேதமும் சாஸ்திரமும் அப்படின்னு ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்கியான்னு அது பகவானுடைய வாக்காச்சே அது அவரே மீறலாமோ இதுதான் உபாயம் அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு மட்டும் தனி உபாயம் சொல்ல அப்படின்னா அது எப்படி சொல்ல முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உபாயமா சொல்ல முடியும் அப்போ அவருடைய வாக்கு அவரே மீறினா மாதிரி ஆயிடும் அதனால பகவானுக்கு அதனால வைஷமியம் அப்படின்ற சில தோஷங்கள் வந்துடும் சில பேர்கிட்ட கருணை காட்டுவான் சில பேர்கிட்ட கருணை காட்ட மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆயிடும் அதனால பகவான் சொல்றார் இல்லையே உபாயம் பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு அதுக்கு நம்மாழ்வார் இந்த ஏழாவது பாசுரம் இங்க பகவானை பார்த்து சொல்றேர், அடியேன் மேவி அமர்கின்றமுதே இமயோர் அதிபதியே, குடியா அடு புல்லுடையானே கோலக்கனிவாய் பெருமானே, செடியார் வினைகள் தீர் மருந்தே திருவேங்கடத்தெம்பெருமானே, நுடியார் பொழுதும் உணபாதம் காண நூலாத அற்றேனே அப்படின்னு அடியேன் அடியேனானம் மேவி அமர்கின்ற அமுதே அப்படிங்கும்பொழுது ரொம்ப ஆசைப்பட்டு சேர்ந்து உன்னை ஆசிரியித்து மேவின்னு ஆசிரியித்து அமர்கின்ற அப்படின்னு இருக்கிற உண்மையே நினைத்து கொண்டு ஸ்திரமாக உம்முடைய ஞாபகங்களாகவே இருந்து கொண்ட அடியேன் அமுதே அப்பேற்பட்ட அமிர்தம் போலே இருக்கிற நீ, இமயோர் அதிபதியே அப்படின்னு இந்த நித்திய சூரியர்களுக்கெல்லாம் நிர்வாகக்கன், கொடியா அடு புல்லுடையானே அப்படின்னு கருட துவஜத்தை உள்ளவர் அப்படின்னு பகவானுடைய துவஜப்பட்டத்தில் என்னன்னா கருடன் தான் இருப்பேர், அப்பேற்பட்ட கருடனை துவஜப்பட்டத்திலே உள்ளவரே கொடியிலே உடையவரே அப்படின்னு, அடு புல் அப்படின்னு சொல்லும்பொழுது புல் அப்படின்னா கருடனை குறிக்கிறது, அடு அப்படிங்கும்பொழுது எல்லா அனாசிரித்தர்களுக்கும் தோஷம் பண்றவாளுக்கும் பகவானிடத்தில் பாகவதரிடத்தில் அவர் ரொம்ப குரூரமாக இருப்பேராம், பரமஹிம்சை பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட கருடன் யார்கிட்ட, அனாசிரித்தர்கள் கிட்ட. அவருடைய வேகமோ பலமோ பார்த்தா தேவேந்திரன் கூட தோத்துருவான், அவளுக்கு கூட பயம். அப்பேற்பட்ட கருடனை தன்னுடைய துவஜத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறேர் அப்படின்னு. இந்த நம்ம நவராத்திரி ஒன்பதாவது உற்சவம் அப்படின்னு பார்த்தோம், கார்த்தால தீர்த்தவாரிக்கு அப்புறம் ராத்திரி துவஜ அவரோகணம், அப்ப வந்து துவஜப்பட்டத்தை உற்சவம் முடிஞ்சு துவஜ அவரோகணம் நடக்கும். அப்ப துவஜம் முதல் நாள் துவஜாரோகணம், இந்த ரெண்டு இதிலும் இந்த பாசுரம் இன்று அமைந்தது அது பகவானுடைய அனுகிரகமே அப்படின்னு. ஏன்னா அந்த துவஜத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா கருடன், முதல் நாள் எழும்பொழுதே கருடன் பண் திருநாமத்தோடே ஆச்சரியமாக கையில் அமிர்த கலசத்தோடே அந்த கருட துவஜத்தோடே தான் நாலு மாடவீதிகள் வந்து துவஜாரோகணம் நடக்கும். அதே போல முடியற அன்னைக்கு பகவான் பிரதட்சிணமாக எழுதி உள்ள வந்து துவஜ அவரோகணம் நடக்கும், உற்சவம் பூர்த்தி அப்படின்னு. அன்னைக்கு ஆச்சரியமான பகவானுக்கு எல்லாருக்கும் மரியாதைகள், உற்சவம் பண்ணி வைத்த வாழ்க்கெல்லாம் அர்ச்சகாதிகளுக்கும் எல்லா பரிச்சாரர்களுக்கும் பகவான் வந்து அவளுக்கு எல்லாம் மரியாதை பண்ணி சந்தோஷம் அடுத்த வருஷமும் இதே போல உற்சவம் பண்ணணும் அப்படின்னு அனுகிரகித்து அருள்வான். அப்பேற்பட்ட அந்த கருடன், அந்த துவஜத்துக்கு முக்கியம் கருடன் தானே, அவருடைய அந்த துவஜத்தை இறக்கி பகவானுடைய திருவடியிலே வைத்துதான் அப்புறம் உள்ளே எழுதுவேர். அப்படி இன்று அப்படியே அந்த துவஜ அந்த பாசுரம் இன்று அமைந்தது. அப்பேற்பட்ட கோலக்கனிவாய் பெருமானே, அப்பேற்பட்ட அழகான பவளவாய் கொண்ட பெருமாள் என்பெருமான், செடியார் வினைகள் தீர் மருந்தே அப்படின்னு, வினைகள் அப்படிங்கும் பொழுது பாப்பம், செடின்னா செடி போல சேர்ந்து ஒரு புதராக ஆறுதாம், ரொம்ப நாளா நம்ம அந்த புல்லை வெட்டலைன்னா அது எப்படி நிறைய வளர்ந்து அப்படியே புதர் புதராக ஆறுதோ அப்படி அப்பேற்பட்ட பாபங்கள் பண்ணி வச்சிருக்கும், அதான் செடியார் வினைகள். தீர்மருந்தே அதை தீர்க்கும் மருந்து, அந்த மருந்து அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான் அவர் ஒரு நம்மளுடைய பாப்பத்தை போக்கக்கூடிய அப்பேற்பட்ட மருந்து. திருவேங்கடத்தெம்பெருமானே, அப்பேற்பட்ட திருவேங்கடத்திலே இருக்கிற திருவேங்கடமுடையான் அப்பேற்பட்ட எம்பெருமான், நொடியார் பொழுதும் உணபாதம் அப்படின்னு பூர்ணமாக, ஆர் அப்படின்னா பூர்ணமாக நொடி, ஒரு நொடி கூட பொழுதும் ஒரு பொழுது கூட உன்னை விட்டு பிரியாதபடி உன்னுடைய திருவடியிலே காண, அதை திருவடியே சேவிச்சுண்டு உன்னை விட்டு பிரியாதபடி நூலாதாற்றேனே அப்படின்னு உபாயத்தை எண்ணம் நான் ஒன்றும் நூலாதுன்னு நான் உபாயம் எதுவும் செய்யலை ஆற்றேனே, ஆனா உம்மை விட்டு தரிக்க முடியாம இருப்பேன், தரிக்க முடியாம தரிக்க முடியாது என்ன, உம்மை விட்டு என்னால இருக்க முடியாது ஆனா எந்த உபாயமும் பண்ணல அப்படிங்கிறார். நம்ம கேள்வியே பார்த்தோம், என்ன உபாயம், ஏதாவது உபாயம் பண்ணணுமே அப்படின்னா, எந்த உபாயமும் நான் பண்ணலை ஆனா ஒன்னு சொல்றேன், உம்மை ஒரு க்ஷணம் கூட உம்முடைய திருவடி இல்லாம என்னால இருக்கவே முடியாது, சேவிக்காம இருக்கவே முடியாது, அதனால அதுக்காகவாது நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றது இந்த பாசுரம். சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணும்பொழுது, உபாய அனுஷ்டானம் பண்ணினாலன்றோ இந்த பிராபியம் பெறலாவதென்னில் அப்படின்னு, உபாய அனுஷ்டானம் பண்ணியே ஆகணுமே அப்பதானே இந்த பிராபியத்தை பெற முடியும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பரமவியோம நிலைய நேரான பரமசூரிகளாலே பரிவிருத்தனாய்கொண்டு உனக்கு விஜயத்வஜமாய் ஆசிரித விரோத நிரச சுவாவமான பெரிய திருவடிகளை திருத்தோளில் ஏறி அருளி அப்படின்னு அப்பேற்பட்ட விஜயத்வஜமான கருடனை உடைய பெருமாள் பரமசூரிகளுக்கு நாயகனானவர். அப்பேற்பட்டவர் எனக்காக திருமலையிலே புகுந்தருளி, எனக்காக திருமலையிலே வந்து இங்கு அவதரித்திருக்கிறே. அதுவும் அந்த திரு அங்க வந்து சொல்லும் பொழுது பெரிய திருவடி திருத்தோளில் ஏறி அருளி, அந்த திருவடி அந்த வைகுண்டத்திலிருந்தே அந்த கருடன்ல ஏறி அங்கிருந்து இங்க திருமலைக்கு வரையறாம். யாருக்காகனா எனக்காக திருமலையிலே புகுந்தருளி, என் பக்கலுள்ள பிரதிபந்தகத்தை போக்கி அங்கே வந்ததில்லாம என்னுடைய பாபங்கள் எல்லாம் போக்கினேரே. என் நெஞ்சிலே வந்து புகுந்தருளி, அதுக்கப்புறம் திருமலையிலே வந்தது மட்டும் இல்லாம என் நெஞ்சுள் புகுந்தான்னு என்னுடைய நெஞ்சிலே வந்து இருந்தாய். உன் திருவடியிலே உன் திருப்பவளத்தில் அழகாலே அப்படின்னு உன்னுடைய பவளவாய் அப்பேற்பட்ட அழகாலே சௌந்தரியத்தினாலே எனக்கு சேவை சாதிக்கிறாயே, அதனால எனக்கு அப்படியே உன்னுடைய பக்தியில இன்னும் பூரிச்சு போறேனே. பிராகிருத விஷய பிரவணனான என்னையும் கூட தோற்றித்து அடிமையாகக்கி அப்படின்னு உம்முடைய அழகை காட்டி என்னை கூட உன்னுடைய அழகிலே மயக்க வைத்தாரே அப்படின்னு ஒரு க்ஷணமாத்திரம் விச்சேதத்திலும் ஆத்மதாரண க்ஷமனிந்தையே அவிச்சேதேன நான் உன்னை அனுசந்திக்கும்படி எனக்கு பரமபோக்யமாயிருக்கையாலே அப்படின்னு ஒரு க்ஷணம் கூட இதுக்கு மேல உம்முடைய இதனாலே இருக்க முடியாது அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்படின்னா இவ்வளவு உபாயம் என்னன்னு கேட்கிறாரே, எனக்காக தானே நீர் அவதாரம் பண்ணீர், அப்படின்னா எங்களுக்காக அங்கேருந்து கருடன்லிருந்து இங்க திருமலைக்கு வந்தேர், திருமலையில வந்து இருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணேர், எங்களுடைய பாபத்தெல்லாம் போக்கினேர், என்னுடைய மனசிலே வந்தேர், அப்புறம் உம்முடைய பவளவாய் அப்பேற்பட்ட அழகை சௌந்தரியத்தை காட்டி எங்களை மயக்கிறேர், அப்படிலாம் பண்ணேர் இல்லையா, அப்புறம் என்ன, உன்னை காணகைக்கொரு உபாயம் அனுஷ்டித்திலே நாகிலும், அப்ப உம்மை காண உம்முடைய திருவடியை அடைய ஒரு அனுஷ்டானமும் நான் பண்ணலை, உன்னை காணதோ உயிர் தரிக்கமாகட்டேன், ஆனா உன் சொல்றேன் உம்மை காணாம ஒரு க்ஷணம் கூட நான் இருக்க முடியாது, உயிரே தரிக்க மாட்டேன், ஆதலால் உன்னை காட்டி அருளையே என்கிறார் அப்படின்னு, அதனாலே இவ்வளவு அனுகிரகம் பண்ண நீ உன் ஒரு க்ஷணம் கூட பிரியாம என்னால் இருக்க முடியாததுனாலே நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணி அருள வேண்டும் அப்படின்றது சுவாமி திருகைப்பிரான் பிள்ளானுடைய வியாக்கியானம். அதே சாக்ஷாத் சுவாமி சொல்லும் பொழுது கொடியாடு அப்படின்னு சொல்லும்போது அடு அப்படிங்கும் பொழுது ஆசிரித விரோதிகளை தப்பிக்கும் சுவாவமனான அப்படின்னு, ஆசிரித விரோதிகள் அனாசிரித்தர்களை உடாத இருப்பேர், எப்படியாவது அவரை தண்டிப்பேர், அப்பேற்பட்ட கூரம் படைத்தவர் கருடன், ஆசிரித்தர்களை ரட்சிப்பேர், அப்பேற்பட்ட கருடனை புல் அப்படி பட்சியை கருடனை கொடியா துவஜமாக உடையானே உடையனானே அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்ப இன்னியோட துவஜ அவரோகணத்துக்கு ஏத்த மாதிரியான இந்த பாசுரம். அப்படி சுவாமி பெரிய பரகால சுவாமி சொல்லும் பொழுது கொடியா அப்படிங்கும் பொழுது விரோதி நிரசிக அப்படின்னு விரோதிகளை நிரசிக்குமுவனான அப்பேற்பட்ட கருடாழ்வார் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் மருந்தும் அப்படிங்கும் பொழுது மருந்தும் பொருள் அமுதம் தானே அப்படிங்கிறார். பகவானை போய் மருந்துன்னு சொல்றாரு, தித்திக்கும் அமுதே அப்படின்னு அங்க சொன்னேர், இதே பாசுரத்திலையும் அமுதே அப்படின்னு சொன்னேர். அமுதுன்றது தித்திக்கும், மருந்துன்றது சில சமயத்துல கசக்கும், ஆனா கசத்தாலும் அது நம் உடம்புக்கு நல்லது பண்ணும். ஆனா இந்த மருந்தோ எப்பேற்பட்ட மருந்துன்னா மருந்தும் பொருள் அமுதம் தானே அப்படின்னு, இந்த மருந்து என்னன்னா இது தித்திச்சுண்டுதான் இருக்குமாம். அங்க சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுதே பிரபத்தியேதம் கிரீம் பிராயா சீனிவாசா நிச்சுசார ஸ்ரவந்தியவ அப்படின்னு, கரும்பு ஜூஸ் போலே அப்படிங்கும் பொழுது அது தித்திச்சுட்டுதான் இருக்கும் ஆனாலும் உடம்புக்கு நல்லது அப்படின்னு. ஏன்னா சில வஸ்துக்கள்லாம் நல்ல போக்கியமாக இருந்தாலும் உடம்புக்கு நல்லது கிடையாது, டேஸ்டா இருக்கும் ஆனா உடம்புக்கு நல்லது கிடையாது, சிலது கசப்பா இருக்கும் உடம்புக்கு நல்லது ஆனா டேஸ்டாவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது அப்படின்னா அப்பேற்பட்ட அமுதும் அப்பேற்பட்ட மருந்தும் அப்படின்றது இங்க இப்படி வியாக்கியானமாக சுவாமி பெரிய பரகால சுவாமி சொல்லியிருக்கார். அப்பேற்பட்டவர் அப்படின்னு தொண்டமான் சக்கரவர்த்தின்னு ஒரு பெரிய மகாராஜா இருந்தார், மகாபக்தன் திருவேங்கடமுடையான்னா அவ்வளவு பிராணம், அப்பேற்பட்ட பக்தன். அவரிடத்திலே அவருடைய சபையிலே கிருஷ்ணசர்மா அப்படின்னு ஒரு பிராமணர், அவருடைய தர்மபத்னியும் அவருடைய பையனையும் கூட்டிட்டு வந்தார். அவர் வந்து என்னன்னா அவருடைய ஊர்லிருந்து கிளம்பி யாத்திரை போகணும், எல்லாம் தீர்த்த யாத்திரையாக போகணும். அந்த காலத்துலதான் தீர்த்த யாத்திரை நடந்தேதான் போகணும். அதுவும் பத்ரிகாசிரமம் போய் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். இவ பாதி தூரம் வந்துட்டா, பாதி தூரம் வந்த உடனே அவளுடைய ஆம்பியாலனாலையும் குழந்தைனாலையும் நடக்க முடியல, யாத்திரை மேற்கொண்டு பண்ண முடியல. அப்ப ஒரு இடத்துல எங்கேயாவது கொண்டு விடணும். திருப்பியும் ஊருக்கு போனா திருப்பி அவரை திருப்பி ஆரம்பிக்கணும்னா முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அங்க கேட்டது தொண்டமான் சக்கரவர்த்தி மகா தர்மாத்மா, அவர் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவர், ரொம்ப நல்லவர், திருவேங்கடமுடையானுடைய பக்தர் அப்படின்னு கேள்விப்பட்டு சரி அவர்கிட்ட போய் ஆசிரியிக்கலாம் அப்படின்னு அவர் கிட்ட போய் அவர் என்ன வேணும் அப்படின்னு தொண்டமான் சக்கரவர்த்தி கேட்க இவர சபையில, இந்த மாதிரி நான் தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு வர வரைக்கும் என்னுடைய மனைவியும் குழந்தையும் நல்லாக பார்த்துக்கணும், எந்த ஆபத்தும் இல்லாம அப்படின்னு சொல்லும் பொழுது தொண்டமான் சக்கரவர்த்தியும் சந்தோஷம் அப்படின்னு ஏத்துண்டு அவளுடைய பட்டர்கள் அந்த பட்டுகளெல்லாம் கூப்பிட்டு இவாளுக்கு ஒரு தங்கறதுக்கு இடமும் அவளுக்கு என்னென்னலாம் வேணுமோ 2 வருஷத்துக்கான ஆகாரத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தைரியமா தொண்டமான் சக்கரவர்த்தி இருக்கிறே அப்படின்னு கிளம்பி தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டு போக, தீர்த்த யாத்திரையை நம்ம வந்து கரெக்டா சொல்லிட முடியாது, 10 நாள்ல திரும்பி வந்துடுவேன், 20 நாள்னு அங்கெல்லாம் நடந்தே போகணும். அதுவும் பத்ரிகாசிரமம்லாம் போனா ரொம்ப கஷ்டம். இவர் 2 வருஷத்துல வருவேன்னு பார்த்தா இவர் திரும்பி வரத்துக்கே ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷத்துக்கு அப்புறம் இவர் கண்ணு சரியா தெரியல. இவர் நல்ல தாடியோட ஒரு மார்க்கமா வரும்பொழுது தொண்டமான் சக்கரவர்த்தி கிட்ட வந்தார். அவர் கேட்டார், நீர் யார் சுவாமினா? ஞாபகம் இருக்கா, 7 வருஷம் முன்னாடி நான் வந்தேனே, ஆம்பியாலையும் குழந்தையும் விட்டுட்டு போனேனே, கிருஷ்ணசர்மான்ற பேர் எனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தொண்டமான் சக்கரவர்த்திக்கு ஒரு அதிர்ச்சி ஆச்சு. ஆஹா, அன்னைக்கு 2 பேரை கொண்டு போய் பார்த்துக்கோன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நான் பூர்த்தியா மறந்து போயிட்டேனே, எப்படி இருக்கான்னு தெரியல, சரி சுவாமி நீர் உக்காரும் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு அவளை கூப்பிட்டேர். எங்க அவளை விட்டிங்கோனேர், ஒரு கிரகத்துக்கு கூட்டும் போனா அங்க போனா பூட்டி இருக்கு, ஒண்ணுமே இல்லை, திறந்து பார்த்தா பஸ்வமா கிடக்கிறா அந்த குழந்தையும் அந்த அம்மாவும். என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ உள்ள எரிஞ்சு எடுத்தா என்னன்னு தெரியல, அப்படியே பஸ்மமா கிடக்கிறா, கண்ணில் ஜலம். என்னை நம்பி ஒருத்தர் விட்டுட்டு போனேர், பகவானுடைய பக்தன் தான், எல்லாருமே சொல்றா தொண்டமான் சக்கரவர்த்தி போல பக்தன் உண்டான்னு, ஆனா ஒரு வாக்க காப்பாத்த முடியாம போயிட்டேனேன்னு கதர்றேர் திருவேங்கடமுடியான் கிட்ட வந்து கதர்றே. அப்ப திருவேங்கடமுடியான் என்ன சொல்றே, அவர்தான் சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்தி பாஷித்தும்னு பக்தர்களோட சத்தியத்தை காப்பாற்றக்கூடியவராச்சே, அவருக்கு பேரே தாசசத்தியன் அப்படின்ற பேர், தேவநாதனுக்கும் பேர் தாசசத்தியன் அப்படின்ற, தாசர்களுடைய வாக்கு அவர் காப்பாற்றுவாராம் பகவான். அப்ப வந்து ஹஸ்திகூட்டம் அப்படின்ற ஒரு மலையில ஒரு தீர்த்தம் இருக்கு, அந்த தீர்த்தத்திலே போய் அந்த பஸ்வத்தை போடு, அவ எப்படி இருந்தாலும் அப்படியே எழுந்து வருவா அப்படின்னு சொல்ல அவருக்கு அனுகிரகம் பண்ண தொண்டமான் சக்கரவர்த்திக்கு அவ போய் அதே போல ஹஸ்திகூட்டத்தில் போகும்போது திரும்பி வந்தாலாம். அப்ப இது எந்த நியாயம், மரணமானவன் திரும்பி வர முடியுமா? அப்ப அது சாஸ்திரத்துல இருக்கா? அப்ப பகவான் மீறுறாரு, அவர் சுவாமி தானே, அப்ப சாஸ்திரத்திலிருந்து அவர் மீறுறாரு. எப்போ அவன் மரணமானவன் என்ன, ஒண்ணு அவன் பண்ண புண்ணிய பாபத்தினாலே சொர்க்கமோ நரக்கமோ போகணும், அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மா உண்டு, அவனுக்கு மோட்சம் இல்லைன்னா அதுதானே நியாயம். திருப்பியும் போனவனை திருப்பி கொண்டு வரேன்னா கிருஷ்ணாவதாரத்திலும் இதே பண்ணேர், சாந்திபுனி மகர்ஷியுடைய குமாரரை காப்பாத்திட்டு வரேர், யமலோகத்துக்கே போனவன், ஆனா அவர்கிட்ட வித்யை கத்துண்டதுனால குருவுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு குழந்தையே காப்பாத்திட்டு வரேர். அப்பேற்பட்ட பகவான் அந்த இடத்துல எல்லாம் மீறுறாரு. அப்ப இந்த இடத்துல மட்டும் உபாயம் அப்படின்னு கேட்பானே, இதுல என்ன கேட்பானே, உபாயம் பண்ணேரா பண்ணேரா அப்படின்னு. சரணாகத்தியே வந்து உபாயம் கிடையாது. சுவாமி தேசிகனும் நிறைய இடத்துல சொல்லும் போது சரணாகதி ஒரு உபாயம் கிடையாது, சரணாகத்தின்றது ஒரு வியாஜம் தான். பக்தியோகம் மாதிரி அப்பேற்பட்ட கஷ்டம்லாம் கிடையாது சரணாகதிக்கு. ஆனா பகவான் சரணாகதி பண்றானே குழந்தை அப்படின்னு அவர் ஏத்துக்கிறார். அது வியாஜம் தான், அது ஒரு உபாயம்னு நம்ம பூர்த்தியா சொல்லிட முடியாது. அப்போ அது வியாஜமா வச்சு ஏத்துக்கணும் இல்லையா அப்படின்னும். அப்போ பகவானுடைய இங்க வந்து இன்னும் சரணாகதி இன்னும் அடுத்த 2 பாசனத்துக்கு அப்புறம் பண்ண போறாரு. இங்க வந்து என்ன காட்டுறாருன்னா, நான் உபாயம் பண்ணேன்னு சொன்னதை விட பகவானுடைய கிருபையை இன்னும் அதிகமாக காட்டுறேன். அப்போ அன்னைக்கு அவன் மீறுறானே அப்படின்னா அவருடைய கிருபை, தொண்டமான் சக்கரவர்த்தி வந்து கதறும் பொழுது தன் பக்தனுடைய கதறல் அவரால் பார்க்க முடியாம அவர் திருப்பியும் அதை போய் இந்த தீர்த்தத்துல ஹஸ்தி கூட்டம் அப்படின்னு திருமலையில இன்னைக்கும் அந்த தீர்த்தம் இருக்கு. அது அந்த இடத்துக்கு போறது கஷ்டம், மலைகள் தாண்டி போகணும். அப்ப ஏற்பட்ட அந்த தீர்த்தத்துக்கு போய் இது பண்ணு அப்படின்னா அன்னைக்கு அவருடைய வாக்கு காப்பாத்தினேரே அப்படிங்கும் பொழுது அந்த எந்த பக்தர்களுடைய கஷ்டத்தையும் அந்த திருவேங்கடமுடியானால பார்த்துட்டு இருக்க முடியாதோ, உன்னை விட்டு ஒரு க்ஷணம் கூட என்னால் இந்த உயிர் தரிக்க முடியாது. அதுதான் உபாயம், என்ன பண்ணேன்னா ஒன்றும் பண்ணல. நீ ஏதாவது வேலை பண்ணுப்பா, நான் உனக்கு ஏதாவது பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒன்றும் பண்ண தெரியல, ஆனா என் பிராண உன் நீர் இல்லாம இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. அப்பேற்பட்ட அந்த உன்னால் அப்ப அதனால நீர் எமக்கு கிருபை பண்ண வேண்டும் அப்படின்னு. எப்படி இங்க வந்து எப்படி கிருபை பண்ணேரோ தொண்டமான் சக்கரவர்த்திக்கு, இங்கேயும் பகவான் கிருபை பண்ண வேண்டும் அப்படின்னு. செடியார் வினைகள் தீர் மருந்தே அப்படிங்கும் பொழுது, செடியார் வினைகள் அப்படின்னு நம்ம பாபங்கள் எல்லாம் போக்கக்கூடிய திருவேங்கடமுடியான் கிட்டதான் எந்த கோவிலுக்கு போனாலும் தெளிவா சொல்றது என்னன்னா, கோவிலுக்கு போனாலே பகவானுக்கு ஏதாவது புஷ்பமோ பழம் பழம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும். வெறும் கையோட போகவே கூடாது பெருமாள் கோவிலுக்கு, வெறும் கையோட போகவே கூடாது. பெரியவா என்ன சொல்லுவான்னா, யாராவது பெரியவாளை பார்க்கும்பொழுதோ ஆச்சாரியர்களை பார்க்கும்பொழுதோ வெறும் கையோட போகவே கூடாது. அதே மாதிரி கர்ப்பவத்தியான ஸ்திரீ இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல யாராவது அடிபட்டிருக்காங்கன்னா ஏதாவது அவளுக்கு வாங்கிட்டு போகணும். அது உபகாரம் இல்லாத கோவிலுக்கு போறது மகா பாபம், எந்த சன்னதிக்கு வேணாலும் போறது அது தப்பு. பெருமாளுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் நம்மளால முடிஞ்சது, ஒரு வாழைப்பழமோ ரெண்டு வாழைப்பழம் இல்லை கையில ரெண்டு திராட்சை, ஒண்ணுமே இல்லையா ஒரு புஷ்பம், அப்படி எடுத்துன்னு போய் சமர்ப்பிக்கணும். ஆனா திருமலையில என்னன்னா இதுக்கு விருத்தமா இருக்கு. திருமலையில நம்ம என்ன எடுத்துன்னு போனாலும் அவன் முதல்லயே கேட்ல எல்லாம் வாங்கிடுவான், நம்மளுடைய மொபைலு எல்லாத்தையும் கொடுத்துடணும், கையில எதுவுமே எடுத்துக்கூடாது, பேக் கவர் எதுவுமே, பழங்கிழம் உள்ள வந்து அர்ச்சகாலாம் பழம் வாங்கி பெருமாளுக்கு அம்சே பண்றதுன்னு கிடையவே கிடையாது. கோவில்ல என்ன அப்படின்னா உள்ள பிரசாதம் என்ன பண்றாலோ அதுதான் பெருமாள் அம்சைப்பேர் தவிர, பக்தர்கள் தனியா தட்டுல கொண்டு வந்து பழங்கள் அப்படின்னு கிடையாது. காத்தால நித்தியஹார்த்தின்னு சில பேருக்கு உண்டு, அது அந்த மலையிலிருந்தே அந்த காலத்திலிருந்தே இருக்கிறவாளுக்கு, நம்ம நிறைய சரித்திரங்கள் பார்த்தோம் இல்லையா, அவளுக்கு சில நித்தியஹார்த்தின்னு உண்டு. அவ தவிர வேற யாருக்குமே சர்வ எத்தனை கோட்டி கோட்டியா ஜனங்கள் வந்தா கூட எதுவுமே உபகாரம் அப்படின்றது கிடையாது. ஏன் அப்படின்னா அப்பேற்பட்ட கருணை அவருக்கு. நம்ம என்னன்னா ஜென்ம ஜென்ம ஜென்மாவா பாபம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதுவே அவருக்கு ஆகாரமா, அதை சமர்ப்பி முதல்ல. திருவேங்கடமுடியானுடைய பார்த்த உடனேயே நம்மளுடைய அனைத்து ஜென்ம ஜென்மாவா பண்ண பாபங்கள் இருக்கும் பொழுது வேற ஒரு உபகாரத்தை நீ கொண்டு வரணுமா, இந்த உபகாரத்தை அவன் ஏத்துன்னு அத்தனையும் அழிச்சு உனக்கு அனுகிரகம் பண்றானே அது போறாதான்னு அந்த காலத்திலேயே அந்த போலீஸ் அவளுக்கு வந்த ஞானம் எல்லாருக்கிட்ட அந்த உபகாரத்தையும் நிறுத்திட்டான். அப்படி அப்பேற்பட்ட பெருமாள் அவருடைய கருணை தானே. இங்க நான் உபாயம் பண்ணேன்றது என்ன இருக்கு, உபாயமே சரணாகத்தையே பண்ணா கூட அவன் கருணையில தான் சேர்த்துக்கிறான் அப்படின்றது தான், அந்த கருணையே ஏற்றம் அப்படின்னு, அதனாலே உம்முடைய கருணையாலே என்னை அனுகிரகிக்கணும் அப்படின்றது தான் இங்க ஆழ்வாருடைய மங்களாசாசன். அப்பேற்பட்ட இந்த பாசுரம் அதே மாதிரி துவஜ அவரோகணம் ஆன உடனே பகவான் ரொம்ப எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி அர்ச்சகாலுக்கெல்லாம் அவ்வாவாளுக்கு மரியாதை ஆகி நாலு மாட வீதியில அவாவா அந்தந்த இடத்துக்கு போவா அவாவாத்துக்கு அர்ச்சகாலாம். அதே போல கோவில் இருந்து அன்னைக்கு சுவாமி வேதாந்த தேசிகருடைய திருநக்ஷத்திரமும் பிரம்மதந்திர பிரகார சுவாமியுடைய திருநக்ஷத்திரம்னால கோவில் இருந்து பகவானுடைய அப்பம் அந்த துவஜ அவரோகணமான ஒண்ணு அப்பம் அம்சயிச்சு அந்த அப்பம் நாலு மாட வீதியாக தயாசத்தகம் சொல்லிண்டே வந்து பரகால மலத்திலே சுவாமி தேசிகனுக்கு அத வந்து பிரசாதமாக திருவேங்கடமுடியான் அனுப்புவே. இது வருஷா வருஷமும் அந்த புரட்டாசி சிரவணம் காத்தால தீர்த்தவாரி ஆன உடனே அன்னைக்கு ராத்திரி துவஜ அவரோகணம் ஆன உடனே அவருடைய அவதார உற்சவத்துக்கு தானே தன்னுடைய பிரசாதம் அப்பத்தை மரியாதைகளோட இரண்டு கொடை தீப்பெட்டி யானைகளோட பின்னாடி தயாசத்துக்கம் சொல்லிட்டு அங்கிருந்து நாலு மாடவீதியில் அங்கேருந்து தேசிகனுக்கு அதை பிரசாதமாக அனுப்பார். அப்பேற்பட்ட அற்புதமான உற்சவம். அதில் இன்னைக்கு வந்து கொடியா அடுப்புள்ளுடையானே அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பேற்பட்ட கருட துவஜத்தை உள்ளவர் அப்படின்னு, இதுவரைக்கும் இந்த உற்சவத்திலே அனைத்தும் அதே போல அந்த பாசுரங்களும் அப்பப்படியே அமைந்தது. எப்படி பைத்த பாம்பனையான் அப்படிங்கும் பொழுது சேஷவாகனம் அப்படி அத்தனை அப்படியே அமைஞ்சது. அப்படி ஹனுமந்த வாகனத்துக்கும் ராமனாகவே அந்த அவதாரத்தை சொல்றேன். அப்படி எல்லா அவதாரமும் அப்படி பெருமாள் நமக்கு அந்த திருவேங்கடமுடியான் இதை நடத்தி கொடுக்கிறேர் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான் உற்சவத்தை சேவிச்சென்று எல்லாரும் பெருமாளுடைய திருவடி எப்பையும் எங்களுக்கு எல்லாம் சௌக்கியத்தை எப்படி ஆழ்வார் விண்ணப்பம் பண்றேரோ அதே போல எங்களுக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்துண்டு இன்று முடிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.